ஸ்ரீமத்யை குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. நீலாதுங்கஸ்தனகிரி தடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசரசிதமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ரஜிநிகலிதம் வியாபலாக்ருத்யபுங்க்தே கோதா தஸ்யை நமஜிதமிதம் பூஜ ஏவாஸ்து பூயஹ. நமஸ்தபாயை. வயமத்ய திருப்பாவை பிரபந்தஸ்ய சதுர்த்த பத்யஸ்ய அர்த்தம் தாவத் அனுபவிஷ்யாமஹ. ஆயிமை கண்ணா இதி ஆரபதே. இதஸ் பூர்வம் பத்யத்ரயேன பரவ்யூஹ விபவ மூர்த்தீனாம் ஸ்தபனம் கிருதம், ஸ்துதிஹி கிருதா கோதாதேவ்யா, அபி ச ரதஸ்ய கிருதே கிம் கர்த்தவ்யம் கிம் ந கர்த்தவ்யம் கிம் ந குர்யாத் இத்யபி உக்தம் கோதாதேவ்யா. இதானீம் அனேன பத்யேன விருஷ்டிம் யாச்சந்தே கோபகன்யாஹ, கோதாதேவி யாச்சதே கோபகன்யாஹ ஏவம் பிரார்த்தயந்தி வருணபகவந்தம் கிருதே, அர்த்தாத் வருணபகவதஹ அபி அந்தர்யாமினம் ஸ்ரீமன் நாராயணம் பத்மநாபம் இதிஹி. தத்ர கோதாதேவி அபி ஸ்ரீமன் நாராயணம் சூசயதி பத்மநாப இதி சப்தேன இதி நாம்னா. அத்ர பகவத் பக்தாஹ பரமைகாந்தினஹ இதி கேச்சன ஆஹ்வயந்தே உச்சியந்தே. பரமைகாந்தினஹ கேவலம் பகவந்தம் ஏவ ஸ்ரீமன் நாராயணமேவ தே பரமாத்மா இதி பாவயந்தி, தஸ்ய கிருதே ஏவ ஜீவந்தி, தமேவ ப்ராப்தும் இச்சந்தி யதந்தே ச. அந்யேப்யஹ தேவேப்யஹ தே ந கிமபி காங்க்ஷந்தே. ஏவம் சேது கோதாதேவி சாபி பரமேகாந்தி கோஷ்டியாம் வர்த்ததே கலு, கதம் சா ஆயிமை கண்ணா இதி வர்ண பகவந்தம் உத்திஷ்ய பிரார்த்தனாம் கரோதி இதி யதி ஆக்ஷேபஹ க்ரியதே தரிஹி உச்யதே ஏவம் ந கோதாதேவி பிரப்ரதமம் வர்ண பகவந்தம் வருணதேவம் ஆஹூய பிரார்த்தனம் கரோதி இதி. யதா சா ஏவம் வ்ரதஸ்ய அனுஷ்டானம் க்ரியமானா வர்த்ததே ததா வருணதேவஹ ஏவ ஸ்வயம் தத்ர ஆகத்ய கோதாதேவி அதவா கோபகன்யாஹ ஆக்யாபயது கிம் கரணீயம் மயா, பகவதஹ வ்ரதஸ்ய அனுஷ்டானம் குர்வத்யஹ கிம் மயா கர்த்தவ்யம் இதி ஸ்வயமேவ சஹ ஆகத்ய பிருஷ்டவான். ததனந்தரமேவ கோதாதேவி ஏவம் தஸ்ய ஆக்ஞாம் கரோதி ஆக்ஞாபயதி கதம் வா த்வயா திருஷ்டிஹி பாவிதவ்யா இதி. இதானிம் பத்யம் தாவத் ஸ்ராவயாமி. ஆயிமகை கண்ணா உந்துனி கைகரவேல் ஆயுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஆழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதுண்டு தாழாதே சாங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் ஆழ்வழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழ்யுள் பொக்கு முகந்து படார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து வாழியந்தோருடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோ ரெம்பாவாய். இதிஹி பத்யம். இதனையும் பற்றி பதார்த்தம் சுடுமக. ஆழி மழை கண்ணா, ஆழி ஆழி அத்த சமுத்திர சூச்சியதே ஆழி அனேன பதேன காம்பீரியம் வர்த்தத்தை கொள்ளு சமுத்திரஸ்ய தத்வத் மழை கண்ணா. மழை கண்ணா அத்த மழை கண்ணா இது வருணதேவமேவ தஸ்ய சம்போதனம் பவதி இது ஏகஹ அர்த்தஹ. தத்ர ஸ்வாரஸ்யம் ஸ்வாரஸ்யத்வயம் வர்த்ததே. ஆழிமழி கண்ணா, ஆழிமழி கண்ணா இத்தியவம் பதம் வர்த்ததே. தஸ்ய தத் ஆழிமழைக்கு அண்ணா இத்தியபி பதச்சேதம் கர்த்தும் பதச்சேதம் கர்த்தும் சக்கியதே இது மகா வித்வாம்சஹ பிபி அன்னங்கராச்சாரியார் சுவாமினஹ ஏவம் பாவித்தவந்தஹ இதி த்ருஷ்யதே புஸ்தகே. ஆழிமழைக்கு அண்ணா, ஆழிமழைக்கு அண்ணா இத்யுக்தே பிராதஹ, மழைக்கு அண்ணா. தத்ர ஐதிஹ்யம் வர்த்ததே கோதாதேவியாக ஸ்ரீ பாஷ்யகாராக பிராதரஹ இவ பாவியந்தே. பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வழியே இது தத்ர கோதாதேவியாக கீர்த்தனம் கிரியதே. அதையேவ இதானிம் பிராதரம் ஆஹ்வயதி ஆழிமழைக்கு அண்ணா, அண்ணா தத்ர கிருஷ்ண கிருஷ்ண ராமானுஜ கிருஷ்ணஸ்யாபி ராமானுஜ இதி நாம வர்த்ததே. அதஹ கோதாதேவி ஸ்வஸ்யாஹ பிராதரம் ஆஹ்வயதி இதி ஸ்வாரஸ்யம். ஒன்று நீ கைகரவேல், ஒன்று நீ கைகரவேல், ஒன்றும் நீ கைகரவேல் இத்தியபி பாடஹ வர்த்ததே தத்ர. ஒன்று நீ கைகரவேல், ஒன்று நீ கைகரவேல் ந கிஞ்சிதபி த்வயா வர்ஜனம் கரணீயம் யத்யது தாத்தவியம் தத் பூர்ணதையா சம்பூர்ணதையா தாத்தவியம் ந கிமபி வர்ஜயித்வா தாத்தவியம் இதி பாவஹ. ஒன்றுடே கைகரவில் ஆழியுள் புக்கு, ஆழி சமுத்திரஹ உள் புக்கு சம்யக்கு சமுத்திரஸ்ய மத்தியே தத்ர கத்வா கோதாதேவி திருஷ்டேஹே ரீதி ரீதிம் தத்ர அஸ்மாகம் கிருதே பவதி சம்யக் பவதி விஞ்ஞான ரீத்யாபி ஏவம் பவதி இதி வதந்தி. சமுத்திரஸ்ய மத்தியே கத்வா யதா யத்ர ஜல சம்ருத்தி அதிகதையா வர்த்ததே தத்ர கத்வா முகந்து கொடு. முகந்து கொடு இத்யுக்தே தத்ரஸ்த ஜலம் பீத்வா, பீத்வா ஆர்த்து ஆர்த்து சப்தம் கிருத்வா யதா மேகப்பிரத சாரி க்ஷம்யதாம் விருஷ்டிப்பிரத மேகாஹ திருஷ்யந்தே ஆகாஷே ததா த்வனிரபி ஸ்ரூயதே கலு இடி இதி நாம்னா ஆர்த்து தத்வத் கண மேகானாம் சப்தஹ ஸ்ரூயேத அஸ்மாபிஹி. ஏரி ஆர்த்தி ஏரி ஆகாஷே தத்ர உன்னதஸ்தானம் பிராப்ய கதா கதம் வா மேகானாம் வர்ணஹ பவேத் ஊய் முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊய் முதல்வன் ஊயித்துக்கு பிரளய காலஹ, பிரளய காலே சர்வாண்யபி தத்வானி லயம் யாந்தி தத்ர ஏக ஏவ திஷ்டதி சைவ பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணஹ. பிரளய காலே வர்த்தமான பகவான் இவ அஸ்மன் மதே விசிஷ்டாத்வைத வேதாந்தே பரமாத்மனஹ ஸ்வரூபம் வர்த்ததே தது அதிகதையா ரூபமபி வர்த்ததே குணாஹ வர்த்தந்தே ஸ்வபாவஹ இத்யாதி விபூதய இத்தியாதய அங்கீகரித்தே க்ஷம்யதாம். ரூபம் அங்கீகரியத்தை சேத் ரூபஸ்ய வர்ணஹ அபி அங்கீகரியத சச்ச வர்ணஹ கிருஷ்ணஹ. ஊய் முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து தஸ்ய தேக இவ தேகமிவ கிருஷ்ணீபூய பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கீர்த்தி ஏவம் சௌந்தர்யம் தயோஹோ தாப்யாம் சக வர்த்தமான புஜவான் கஹ பத்மநாபஹ. பத்மநாபஹ பற்பநாப இதி திரவிட பாஷாயம் கையில் தஸ்ய ஹஸ்தயோஹோ யஸ்யாஹ யஸ்ய நாபேஹே புண்டரீகம் வர்த்ததே சக பத்மநாபஹ தஸ்ய ஹஸ்தயோஹ வித்யமானயோஹ சங்க சக்கரவத் சக்கர சங்கவத் சக்கரவத் ஆழி போல் மின்னி ஆழி இதி பதம் திரிவாரம் பிரயுக்தம் ஆயுமழை கண்ணா ஆழியில் புக்கு ஆழி போல் மின்னி பூர்வம் தத்ர ஆழி இதி சமுத்ரஹ அத்ர து சக்ரம் இதி ஆழி போல் மின்னி சக்கரவத் பிரகாசமானஹ சப்தைஹி சஹ பிரகாசமானஹ வித்யுதிவ சக்கரவத் பலம்புரி போல் நின்று அதிர்ந்து பலம்புரி பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யவத் சப்தம் கிருத்வா நின்று அதிர்ந்து சப்தஸ்யாபி சுவாரஸ்யம் வர்த்ததே சப்தேனாபி பாஞ்சஜன்யம் ஆயுதம் பவதி உக்தம் ஹி பகவத்கீதாயாம் சகோஷோ சகோஷோதாத்தராஷ்ட்ரானாம் விதயானி வியதாரயத் நபஸ்ச பிருத்திவீம் சைவ துமுலோ வியருணாதயன் சகோஷஹ தார்த்தராஷ்ட்ரானாம் விதயானி வியதாரயன் கோஷஹ கஹ கோஷஹ பாஞ்சஜன்யஸ்ய கோஷஹ அதஹ பாஞ்சஜன்யவத் சப்தம் கிருத்வா நின்று அதிர்ந்து தத்ரைவ ஸ்தித்வா வர்ஷிதவ்யம் அதிர்ந்து சம்யக் சப்தம் கிருத்வா தாழாதே ஷார்ங்க முதித்த சரமழை போல் தாழாதே விலம்பஹ மா பூத் விலம்பஹ ந ஸ்யாத் ஷார்ங்க முதித்த சரமழை போல் தத்ராபி பகவந்தமேவ ஸ்மரதி கோதாதேவி ஷார்ங்கஹ பகவதஹ ஆயுத விசேஷஹ தனுஹு யதா ஸ்ரீமத் ராமாயணே ஏகீபூத்வா ஸ்ரீ ராமஹ சர்வானபி ராட்சசான் ஹதவான் யாவத் வேகேன தஸ்ய தனுஷஹ ஷரஹ நிரகச்சன் தத்வத் ஷார்ங்கம் உதைத்த சிரமழை போல் யதா நிர்கதாஹ ஷரஹ தத்வத் மழை சரமழை போல் ஷரானாம் விருஷ்டிரிவ விருஷ்டி பவித்தவியம் பவித்தவியா இது பாவம். அஸ்து ஈதிஷம் எதி ஈதிஷ ஈதிஷா விருஷ்டிர் ஈதிஷி விருஷ்டிர் பவதி தர்ஹி ஜனானாம் க்ளேஷ பவேத் அதிகதையா விருஷ்டிர் பவதி சேத் துக்கம் சியாத் தர்ஹி கோதாதேவி வததி வாழ உலகினில் இதி வயம் யதா வயம் ஜீவேம விருஷ்டியா பாதஹ ந ஸ்யாத். விருஷ்டி தாவத் அஸ்மாகம் ஜீவனஸ்ய சாஹாயம் குறியாத். வாழ உலகினில் அஸ்மின் லோகே வயம் யதா ஜீவேம யதா ஜீவேம ததா விருஷ்டி பவேத் இதி பாவஹ. நாங்களும் மகிழ்ந்து மாறுகை நீராட பெய்திறாள் ஏலோ ரம்பாவாய். ஸ்நான மூலாக கிரியா சர்வாக இது ஸ்நானம் சமயே கர்த்தவியம் சமயக் கர்த்தவியம் தர்ஹி ஜலஸ்யாபி வ்யவஸ்தா ஸ்யாத். ஸ்நானம் தாவத் பஹிஹி கர்த்தவியம் சரசிவா நத்யாம் வா தடாகே வா சமயக் அவகாஹ்ய கர்த்தவியம் ஸ்நானம். ததர்த்தம் ஜலஸ்ய சமிருத்திஹி அபேக்ஷதே ததர்த்தம் விருஷ்டேஹே ஆவஷ்யகம் இதி. நாங்களும் மார்கை நீராட அஸ்மாக மிருதஸ்ய கிருதே ஸ்நானம் கரிஷ்யாம கரிஷ்யாமஹ இதி பெய்திராய் விருஷ்டிஹி விருஷ்டிம் ததாது வர்ஷேத் இதி இதி பாவஹ. அனேன பத்தியன அந்தர்யாமினம் பகவந்தம் ஸ்தௌதி கோதாதேவி. பர்ஜன்ய தேவதாயாஹ அபி அந்தர்யாமி பகவான் விஷ்ணுரேவ. அத பர்ஜன்ய தேவ பிரார்த்தனா ரூபேன கிருஷ்ணமேவ பிரார்த்தயந்தி கோபகன்யாஹ அதவா கிருஷ்ணமேவ பிரார்த்தயதே கோதாதேவி. கிருஷ்ணஸ்ய சம்ஸ்லேஷ ஏவ தத்ர விருஷ்டிஹி இதி வதந்தி கேச்சன ஆச்சாரியாஹ. வஸ்துதஹ கிருஷ்ண பகவதாஹ சம்ஸ்லேஷஹ இஷ்யதே. ததேவ பஹிஹி விருஷ்டி ரூபேன பிரார்த்தனா க்ரியதே இதி பாவஹ. அத்ர ஸ்வாபதேஷே ஆச்சாரியாஹ கலு மேகைஹி பாவ்யந்தே. மேகாஹ இதி தோலனம் பவதி ஆச்சாரியானாம் மேகைஹி சஹ. யதா மேகாஹ வர்ஷந்தி தத்வது ஆச்சாரியாஹ சிஷ்யானாம் கிருதே போதனம் குர்வந்தி சாஸ்திரஸ்ய அர்த்தானாம். அபி ச சிஷ்யாஹ ஏகைகஸ்ய விஷயஸ்ய கதே பிரார்த்தனாம் ந குர்யுஹ. ஏகாமேவ பிரார்த்தனாம் அங்கீகரித்து சர்வாஹ அபி விஷய சர்வா சர்வாஹ சர்வே அபி அர்த்தாஹ உபதிஷ்யந்தாம் இதி பாவஹ. யதா ஆச்சாரியாஹ அத்யாபன வேலாயாம் சாஸ்திரார்த்தான் சம்யக் ரூபேன பாடயந்தி சிக்ஷணம் குர்வந்தி தர்ஹி தேஷாமபி பிரகாஷஹ வித்யதே தேஜஸஹ தேஷாம் தேஜஸஹ பிரபாவஹ திருஷ்யதே தேஷாமபி த்வனிஹி ஸ்வரஹ மேககோஷ இவ திருஷ்யதே இதி வைதி அனுபவஹ சிஷ்யானாம். தத்வத் சாஸ்திரார்த்தம் போதயித்வா சிஷ்யான் ஆச்சாரியாஹ உஜ்ஜீவேயுஹ இதி பாவஹ. அத்ர ஏக ஐதிஹ்யம் ஏகம் ஸ்ருத்வா வயம் அத்யதன உபன்யாசஸ்ய சமாபனம் கரிஷ்யாமஹ. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து இதி மேகவத் பகவதஹ பிரளய வேளாயாம் பகவதஹ ஷரீர வர்ணஹ அதவா பகவதஹ ஷரீர வர்ணவத் மேகாஹ ஸ்யுஹ இதி இதி அர்த்தஹ. அஸ்ய தோலனே உபமாயாஹ கிருதே கேவலம் வர்ணஸ்ய ஏவ சாம்யம் ந கலு பகவதஹ அனந்த கோடி குணாஹ தத்ர மேகேஷு வர்த்தேரன் நைவ கலு केवलं तत्र वर्णस्य साम्यं तदर्थमेव तोलनं क्रियते। यदा पराशरभट्टार्यः श्रीरङ्गक्षेत्रे पगल्पत् इति उत्सवः भवति, दशमदिने भगवान् श्रीरङ्गनाथः रङ्गनायकीवत् अलङ्कारं कृत्वा, नाच्या त्रिकोलमिति रङ्गनायकीवत् अलङ्कारं कृत्वा वीथ्यां तत्र भक्तानां कृते आगच्छति, वाहनेषु वा अथवा वाहनेषु आगच्छति। यदा पराशरभट्टार्यः भगवतः दर्शनं कृतवन्तः तर्हि एवम् उक्तवन्तः, तत् यत् भवान् भवतः देवीवत् रङ्गनायकीवत् वेषं धरति तदस्तु, किन्तु भगवत्याः करुणामय नयनं यत् वर्तते तत् नैव भवति भवति, तत् नैव भवति भवति भवति इति भवशब्दस्य सप्तमी विभक्तिः। भगवत्याः करुणामय चक्षुः यत् वर्तते तत् नैव भवति इति, न खलु भगवतापि भगवत्याः भगवत्याः तुल्यम् अथवा समं भवितुं शक्यमिति भावः करुणायाः करुणायाः विषये, तद्वत् तेषाम् अनुभवः। अस्तु, इदानीं समापनं कुर्मः। श्रीमत्यै गोदायै नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः।